ಶ್ರೀಮತೇ ಶ್ರೀವರಾಹ ಮಹಾದೇಸಿಕಾಯ ನಮಃ, ಶ್ರೀಮತೇ ರಂಗರಾಮಾನುಜ ಮಹಾದೇಸಿಕಾಯ ನಮಃ, ಶ್ರೀಮತೇ ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಮಹಾದೇಸಿಕಾಯ ನಮಃ, ಶ್ರೀಮತೇ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಸಿಕಾಯ ನಮಃ, ಶ್ರೀಮತೇ ಭಗವತೇ ಭಾಷ್ಯಕಾರಾಯ ಮಹಾದೇಸಿಕಾಯ ನಮಃ, ಶ್ರೀಮತೇ ಬಹುಳಭೂಷಣ ಮಹಾದೇಸಿಕಾಯ ನಮಃ, ಶ್ರೀಮತ್ ಶ್ರೀ ಗೋದಾಯೈ ನಮಃ, ಶ್ರೀರಂಗನಾಥ ದಿವ್ಯ ಮಣಿಪಾದುಗಾಭ್ಯಾಂ ನಮಃ, ಶ್ರೀ ತರಂಗ ಮುಗನಂದಿನಿ ಹೇಮಾಬ್ಜನಾಯಿಕಾ ಸಮೇತ ಶ್ರೀ ದೇವನಾಥ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ. ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾಕೃತಿ ರಾಮಾನುಜ ದಯಾಪಾತ್ರ ಜ್ಞಾನ ವೈರಾಗ್ಯ ಭೂಷಣಂ ಶ್ರೀಮತ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತ ದೇಸಿಕಂ ಲಕ್ಷ್ಮೀನಾಥ ಸಮಾರಂಭಾನ್ನಾಥಯಾಮುನ ಮಧ್ಯ ಮಾಮಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾಂ ಯೋ ನಿತ್ಯಮಚ್ಯುತ ಪದಾಂಬುಜಯುಗ್ಮರುಗ್ಮವ್ಯಾಮೋಹತಸ್ತದಿತರಾಣಿ ತೃಣಾಯ ಮೇ ನೇ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ಭಗವತೋಶ್ಚ ದಯೈಕ ಸಿಂಧೋ ರಾಮಾನುಜಸ್ಯ ಚರಣೌ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಮಾತಾ ಪಿತಾ ಇವ ದಯಸ್ತನಯಾ ವಿಭೂತಿ ಸರ್ವಂ ಯದೇವ ನಿಯಮೇನ ಮದನ್ವಯಾನಾಂ ಆದ್ಯಸ್ಯ ನ ಕುಲಪತೇರ್ವಕುಲಾಭಿರಾಮಂ ಶ್ರೀಮತ್ ತದಂಗ್ರಯುಗಳಂ ಪ್ರಣಮಾಮಿ ಮೂರ್ಧ್ನಾ. ಭೂತಂ ಸರಸ್ವ ಮಹದಾಹ್ವಯ ಪಟ್ಟನಾದ ಶ್ರೀ ಭಕ್ತಿಸಾರ ಕುಲಸೇಖರ ಯೋಗಿ ವಾಗಾನ್ ಭಕ್ತಾಂಗ್ರೇನು ಪರಕಾಲ ಯತೀಂದ್ರ ಮಿಶ್ರಾನ್ ಶ್ರೀಮತ್ ಪರಾಂಕುಸಮುನಿಂ ಪ್ರಣತೋಸ್ಮಿ ನಿತ್ಯಂ. ನೀಲಾತುಂಗಕ್ತನಗಿರಿ ತಟಿ ಶುಬ್ಧಮುದ್ಬೋಧ್ಯ ಕೃಷ್ಣಂ ಪಾರಾತ್ಯಂ ಸ್ವಂ ಶ್ರುತಿ ಸದಸಿರಸಿದ್ಧಮಧ್ಯಾಪಯಂತಿ ಸ್ವೋಚ್ಛಿಷ್ಟಾಯಾಂ ಸೃಜನಿ ಕಳಿತಂ ವ್ಯಾಪಲಾತ್ಕೃತ್ಯ ಭುಂಕ್ತೆ ಗೋದಾತಸ್ಯೈ ನಮೈತಮಿದಂ ಭೂಯಯೇ ವಾಸ್ತು ಭೂಯಃ. ಅನ್ನವಯಲ್ ಪುದುವೈಯಾಂಡಾಳರಂಗರ್ಕ ಪಣ್ಣು ದೃಪ್ಪಾವೈಪಲ್ಪದಿಯಂ ಇನ್ನಿಸಯಾಲ್ ಪಾಡಿಕ್ ಕೊಡುತ್ತಾಳ್ ನರ್ಪಾಮಾಲೈ ಪೂಮಾಲೈ ಸೂಡಿಕ್ ಕೊಡುತ್ತಾಳೈ ಚೊಲ್ಲು ಸೂಡಿಕ್ ಕೊಡುತ್ತ ಸುಡರ್ಕೊಡಿಯೇ ತುಲ್ಪಾವೈ ಪಾಡಿ ಅರುಳವಲ್ಲ ಪಲ್ವಳೆಯಾಯ್ ನಾಡಿ ನೀ ವೆಂಕಟವರ್ಕೆನ್ನೈ ವಿಧಿಯನ್ನೈ ಇಮ್ಮಾற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இன்னைக்கு திருப்பாவையில 11வது பாசுரம். நிறைய நல்ல குணங்கள், உயர்ந்த குணங்கள் கொண்ட நிறைய ஞானம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அழைக்கிற பாசுரமா இந்த பாசுரம் நமக்கு அமைஞ்சிருக்கு. கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்குரங்கும் பொருளேலோரெம்பாவாய். கற்றுக்கரவை, கற்றுக்கரவைனா கன்றுகளோடு சேர்ந்த பசுக்களை கறப்பது அப்படிங்கிறது. அதாவது எப்படி இருக்கு, ஒன்னு ரெண்டு பசு இருக்குமா எல்லாராத்திலையும் அப்படின்னா அப்படி இல்லையா. கணங்கள், கற்றுக்கரவை கணங்கள்னா ஏகப்பட்ட பசுக்கள் இருக்கு. ஒன்னு ரெண்டு கணம் இல்ல, கணமே நிறைய இருக்கு. கூட்டம் கூட்டமா நிறைய மாடுகள் இருக்கக்கூடிய கோகுலம் இது. அதனால ஒன்னு ஒரு பசு மாட்டுக்கு கூட கன்று இல்லன்னே இருக்காதான், எல்லாத்துக்கும் கன்று இருக்குமா. ஏன்னா சாஸ்திரப்படி கன்றோட இருக்கிற பசுமாடு கிட்டதான் பால் கறக்கணும்னு இருக்கு. ஆக கன்று இல்லாத பசுமாடே இந்த கோகுலத்துல கிடையாது. அப்படியே ஒரு சிச்சுவேஷன், ஒரு அமைப்பு வந்தா கூட நமக்கே தெரியும், பிரம்மா வந்து இந்த குழந்தைகளையும் கன்றுகளையும் மறைச்சுடுறார். ஒரு வருஷத்துக்கு இந்த பூலோக கணக்குல ஒரு வருஷத்துக்கு அவர் பிரம்மலோகத்துக்கு எடுத்துட்டு போயிடுறார். அப்ப கிருஷ்ணர் வந்து இத்தனை மாடுகளோட கன்றுகளாகவும் அந்த பிள்ளைகளாகவும் அவாவாத்துல கொஞ்சம் கூட அந்த சந்தேகமே வராதபடிக்கு ஒரு வருஷம் கிருஷ்ணரே அத்தனை பசுமாட்டுக்கும் கன்றா இருந்திருக்கார். பசுமாடா இருந்திருக்கார், கன்றா இருந்திருக்கார், பிள்ளைகளா இருந்திருக்கார், எல்லாமே இருந்திருக்கார். ஆக இவ கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல கன்று இல்லாத பசுமாடுன்னு ஒரு ஒண்ணு இருக்கவே இருக்காதான். அந்த மாதிரி கன்றுகளோடு கூடிய பசுக்களை கணங்கணங்களா, அதாவது கூட்டம் கூட்டமா இவா கிட்ட இருக்கு. அதை எல்லாத்தையும் கறக்கக்கூடியவர்கள் பல கரந்து அப்படின்னா, அதாவது இவா ஒத்தரொத்தர்கிட்டயும் இவ்வளவு பசுமாடு இருக்கு. ஆனா வந்து நான் ஒரு நாலு ஆளை போட்டு பண்றேன் அப்படின்னு இவா அந்த மாதிரி இருக்க மாட்டாளாம். ஏன் அப்படி இருக்க மாட்டா, இவா பணக்காராளாவே இருந்தா கூட ஏன் அப்படி இருக்க மாட்டா அப்படின்னா, அது தங்களோட ஸ்வதர்மம்னு நினைப்பாளாம். இது நமக்கான தர்மம், இது நம்மளோட கடமை, இந்த கடமையை நாம் செய்யணும் அப்படின்னு நினைக்க கூடியவா அந்த கோகுலத்துல இருந்தவா. அவளுக்கு இந்த வேலையாளை வச்சுட்டு வேலை வாங்கறது இல்ல, பசுக்களை போஷிக்கிறது அப்படிங்கறது தங்களுடைய ஸ்வதர்மம் அப்படிங்கறதுனால ஒத்தொருத்தரும், ஏன்னா எல்லாரத்திலயுமே பசு இருக்கும், யார வேலைக்கு கூப்பிடுறது, ஒத்தொருத்தருமே அப்படி அந்த மாதிரி தங்களுடைய கடமையை செய்யறதுக்கு யோசிக்காதவாளா இருந்தா. அதனாலதான் கிருஷ்ணருக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கிருஷ்ணரை தான் சொல்லியிருக்கார், கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லியிருக்க. அதுக்கேத்த மாதிரி இவாள்லாம் தங்களோட கடமைய செய்யக்கூடியவாளா இவாள்லாம் இருக்கா. அடுத்த வரியில, செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர் அப்படிங்கிற, இது ரெண்டு விதமான வியாக்கியானம் இருக்கு இதுக்கு. அதாவது இது வந்து அந்த கோகுலத்துல இருக்கக்கூடிய கோவலர்னு சொல்லக்கூடிய ஒரு வசதியான ஒரு ஆயர் குலத்துல இருக்கக்கூடிய ஒத்தரை குறிக்கிறதுன்னோ அல்லது அந்த கூட்டத்தையே குறிக்கிறதுன்னோ ஒரு வியாக்கியானம், இல்ல இந்த லைன் வந்து கிருஷ்ணனை தான் குறிக்கிறதுன்னு ஒரு வியாக்கியானம். அதாவது இந்த பொண்ணு இப்ப எந்த பொண்ணை எழுப்ப போறாளோ அந்த பொண்ணோட அப்பா வந்து கோவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா அவெல்லாம் வந்து இந்த பசுக்கள் எல்லாம் மேய்க்கிறதுனால ரொம்ப பலிஷ்டனா, ரொம்ப சக்தி வாய்ந்தவாளா இருப்பாளும். அவளுக்கெல்லாம் வந்து ரொம்ப பலம் ஜாஸ்தி. இந்த கிருஷ்ணன் குழந்தையிலேந்து இருந்ததுலேருந்து வரிசையா ஒவ்வொரு அசுரனும் வரும்போதும் இவாள்லாம் அதை பாதுகாக்கணுங்கிறதுக்காக செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். செற்றார்னா கர்வமுடையவா அல்லது எதிரிகளா இருக்கக்கூடியவா. இவாளுக்கு தனியா எதிரிகள்னு கிடையாது, இவாள்லாம் மாடு மேய்க்கிறவா இவாளுக்குன்னு பெரிய எதிரிகள்லாம் கிடையாது. ஆனா கிருஷ்ணனுக்கு யார் எதிரியோ அவளை தங்களோட எதிரியா நினைக்கக்கூடிய மனசு இருக்கிறவா. ஆக அந்த மாதிரி செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும், அந்த இடத்துக்கு போய் சண்டை போடக்கூடியவா, கிருஷ்ணனுக்காக சண்டை போடக்கூடியவா இவாள்லாம். அதனால அவளுக்கு குற்றம் ஒன்று இல்லாத, அவளுக்கு குற்றமே வராது. அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளங்களோட இருக்கக்கூடிய கோவலர் தம் பொற்கொடியே, அப்பேற்பட்ட கோவலனுடைய பெண்ணே பொற்கொடியேன்னு சொல்றது ஒரு வியாக்கியானம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, செற்றார் பெருமாளோட குணங்கள்ல குற்றம் சொல்பவர் செற்றார். பகவத்கீதையில பெருமாளே சாய்க்கிறார், என்கிட்ட பக்தி இல்லாதவா, என்ன நினைக்காதவா, என் மேல நம்பிக்கை இல்லாதவா, இவா யாருக்கும் கீதைய சொல்லக்கூடாதுன்னு பெருமாளே சாய்ச்சிருக்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவா, பெருமாளுக்கு பெருமாளோட குணங்களுக்கு விரோதியா இருக்கக்கூடியவா எல்லாருமே செற்றார் தான். அந்த மாதிரி செற்றாரான எதிரிகளுக்கு திரளழிய செய்பவர் யாருன்னா பெருமாள். அதாவது அவள் அழிக்கிறது இல்ல, அவளோட கர்வத்தை அடக்கிறது, அந்த மாதிரியான ஒரு திரளழிய செய்பவர் சென்று செரு செய்யும். அதாவது அவ தங்கிட்ட வரும்போது சண்டை போடுறது இல்ல, அவ இடத்துக்கே போய் சண்டை போடுறது. அதாவது கம்சனை எங்க கொன்னார், வடமதுரையில, ராவணனை எங்க கொன்னார், இலங்கையில, பலி சக்கரவர்த்தியோட கர்வத்தை எங்க அடக்கினார், அவரோட யாகசாலையில, ஹிரண்ய கசிபுவை எந்த இடத்துல வதம் பண்ணார் அப்படின்னா அவனோட மாளிகையில, இதெல்லாத்தையுமே அவாவா இடத்துக்கு போய் பண்றார். ஏன்னா நம்மளோட இடத்துல வந்து ஒருத்தர் சண்டை போடுறோம்னா அப்ப நமக்கு தைரியம் ஜாஸ்தின்னு சொல்லலாம். ஆனா அவாவாளோட இடத்துக்கே போய் இந்த மாதிரி அவளோட கர்வத்தை அடக்கினவர் அப்படின்றதுனாலயும், குற்றம் ஒன்றில்லாத கோவலர் அப்படின்னு சொன்னதுனால, போர் தர்மம், அந்த போர்ல வந்து ஒரு தர்மத்தை கடைபிடிச்சவர். ராவணன் கிட்ட ஆயுதமே இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே உடனே அவனை அடிச்சு கொள்ளாம இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னவர். அதனால பெருமாள் கிட்ட நம்ம குற்றமே சொல்ல முடியாது. நம்ம எதோ பெருமாள் இதெல்லாம் பண்ணாரே அதெல்லாம் பண்ணாரே நம்ம நினைக்கிறோம், ஆனா இது எதுவுமே குற்றம் வகையில சேரவே சேராது. ஏன்னா பெருமாள் ஒரு நாளும் அந்த மாதிரி குற்றம் பண்றவரே கிடையாது. ஆக குற்றம் ஒன்றில்லாத கோவலர் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல பெருமாளை தான் சொல்றது. இதெல்லாம் சரி, ஆனா இவர் வந்து சண்டை போடுறாரு, வதம் பண்றாரு. இவர் என்ன க்ஷத்ரியனா, இவர் ஆயர் குலத்துல வந்தவர் தானே, க்ஷத்ரியன் தானே போர் புரியலாம், இவர் ஏன் பண்ணார் அப்படின்லாம் கேட்டா, ஆபத்சு அனந்தா விருத்தி அப்படின்வா. அதாவது சர்வதா ஏவாத்மானம் கோபயேத்னு, என்ன ஒருத்தன் தாக்க வரும்போது பதிலுக்கு தாக்கிறதுக்காக தான் இவா இதெல்லாம் கத்துண்டா. கிருஷ்ணரும் அதுக்காக தான் வதம் பண்ணார். எதுக்கு பண்ணார், இவரா போய் ஒருத்தரையா தேடி தேடி அழிச்சுட்டு வரல, தன்கிட்ட மோத வந்தவாளை அந்த மாதிரி இருக்கிறவாளை தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக, விபத்தை தவிர்க்கணும்ன்றதுக்காகவும் அதுக்காக தான் இவர் வந்து சண்டை போட்டாரே ஒழிஞ்சு, இவர் வந்து குற்றம்னு இவர் பேர்ல நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஆக க்ஷத்ரியனா இல்லனாலும் இவர் எப்படி சண்டை போடலான்ற குற்றத்தை கூட நம்ம பெருமாள் பேர்ல சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட கோவலனார், அப்பேற்பட்ட கிருஷ்ணனோட பொற்கொடியே அதாவது ஐஸ்வர்யம், பெரிய குலம் இதெல்லாம் சேர்ந்தவோ அப்படின்றதுனால அவ பொற்கொடி. ஆனா பொற்கொடி அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, பொற்கொடின்றது தாயார சொல்ற வார்த்தை. தாயார வந்து அந்த மின்னல் மாதிரி இருக்கக்கூடியவள், பொற்கொடி, பொன்மயமானவள் அப்படி எல்லாம் சொல்லும் போது சொல்ற வார்த்தை பொற்கொடி. ஆக இந்த பெண்ணை சொல்லும் போதும் பொற்கொடின்னு சொல்ற, ஏன்னா இவள் கிருஷ்ணனுக்கானவள் அப்படின்னு தெரிஞ்சதுனால இந்த இடத்துல கோவலர்த்தம் பொற்கொடியே அப்படின்னு அந்த பெண்ணை வந்து கூப்பிடுறான். அடுத்த பதமா புற்றர வல்குல் அப்படின்ற, புற்றில் இருக்கக்கூடிய பாம்பு போன்ற அல்குலை உடையவளே. அல்குல் அப்படிங்கிறது பெண்ணோட அந்தரங்க உறுப்பு, அதாவது பிரைவேட் பார்ட் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. ஆனா ஏன் ஆண்டாள் இத போய் சொன்னா அப்படின்னா, புத்துல இருக்கிற பாம்பு அப்படின்னு சொன்னதுனால அந்த பெண்ணோட பாதிவிரதத்தை சொல்றது, அவ பதிவிரத அப்படின்றத சொல்றதுக்காக சொல்லப்பட்ட அடைமொழி புற்றர வல்குல் அப்படின்னு. ஏன்னா ஒரு பாம்பு வந்து தனக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா விஷத்தை கக்கி எப்படியாவது தன்னை காப்பாத்திக்கணும்னு நினைக்கும். அதே போல தன்னுடைய பெண்மைக்கு ஆபத்துனா இந்த பொண்ணு பாம்பு ஆயிடுவோம். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, மானிடவர்க்கு என்று பேச்சுப்படியில் வாழ மாட்டேன்னு சொன்ன ஆண்டாள் அது மாதிரியான பொண்ணு இவோ. அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அவ சொல்றா புற்றர வல்குல் அப்படின்னு. மாரீச்சன் வந்து ராவணன் கிட்ட சொல்றான், நீ போய் மாரீச்சனை போய் சொல்ற ராவணன், நீ போய் எப்படியாவது இந்த சீதையை கடத்தணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின் போது மாரீச்சன் பதில் சொல்றான், கற்புடைய சீதைன்றவோ பாம்புக்கு ஒப்பானவோ அவகிட்ட நீ விளையாடாத அப்படின்னா. இது சீதையேவும் சொல்றா ராவணன் கிட்ட, நீ வந்து விஷத்தை கக்கிற பாம்போட வாயிலேருந்து பல்ல பிடுங்க பாக்குற, அது உன்னோட மரணத்துலதான் முடியும் அப்படின்னு. ஆக இங்க பாம்பு அல்குல் இதெல்லாம் சொல்றது எதுக்காக அப்படின்னா, இந்த பெண்ணானவள் தன்னை கிருஷ்ணனுக்குன்னே நினைச்சுண்டு அந்த பதிவிரதாத்துவத்தோட அவ இருக்கிறதுனால அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இங்க ஆண்டாளானவள் அப்படி சொல்றான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பரசுராமரோட அந்த விரத சரித்திரத்தை சொல்லும் போது அவர் நமக்கு தெரியும் 21 தலைமுறையில வந்து இருக்கிற க்ஷத்ரியால எல்லாம் நான் அழிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சுட்டு செமந்தக பஞ்சகம்ன்ற இடத்துல ஒரு ரத்த குளத்தை உருவாக்குறாரு. அத்தனை பேரையும் அழிச்சு அந்த அவளோட ரத்தத்தினால ஒரு குளத்தை உருவாக்கி அதுல ஸ்நானம் பண்ணி தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து முடிவெடுக்கிறார். அதுக்கு புரோகிதம் பண்றதுக்காக கஷ்யப பிரஜாபதியை கூப்பிடுறார். இந்த கஷ்யபருக்கு வந்து ரொம்ப ஒரு மனசு கிளேஷம், ஒரு அருவறுப்பு, இந்த என்னடா அது இவ்வளவு ரத்தத்துக்கு நடுவுல வந்து தர்ப்பணம் பண்றன்றாரே அப்படின்ட்டு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு புத்து இருந்துதான். அந்த புத்துல வந்து ஒரு ஆண் பாம்பு நுழைய பாக்குறது, உள்ள ஒரு பெண் பாம்பு இருக்கு. அப்போ இந்த ஆண் பாம்பு நுழைய பாக்குறது, அந்த பொன் பாம்பு சொல்றது நீ இங்க வராத அப்படின்றது. ஆனாலும் கேட்காம அந்த ஆண் பாம்பு உள்ள நுழையறது. அப்ப பார்த்தா வெள்ள துண்டு துண்டா அந்த ஆண் பாம்பு வந்து விழருது. அப்ப அந்த பெண் பாம்பு சொல்லித்தான், இது பரசுராம க்ஷேத்திரம், என் கற்பை அழிக்கணும், அநீதி பண்ணணும்னு முடிவெடுத்துட்டு யார் வந்தாலும் அவளுக்கு இந்த நிலைதான் நடக்கும் அப்படின்னு. பாம்புகளுக்கே அதனால கற்பு ஜாஸ்தி அப்படிங்கிற இத பார்த்துட்டு கஷ்யபர் ஒத்துக்கிறாராம், ஓ இது வந்து தப்பான இடம் இல்ல, ரத்த குளம்ன்றது இந்த இடம் தப்பான இடம் இல்ல, இது அநீதி நடந்த இடம் இல்ல, இது நியாயம்தான் போல இருக்குன்னு அவர் ஒத்துக்கிறாராம் அந்த பாம்பை பார்த்துட்டும். ஆக இங்க வந்து அந்த அல்குல வந்து புற்றரவோட ஏன் சமன்படுத்தி பேசினா அப்படின்னா, அந்த பெண்ணோட பதிவிரதாத்தனத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக ஆண்டாளானவள் அப்படி சொல்றான். அடுத்தது புனமயிலே அப்படின்னா, காட்டுல இருக்கக்கூடிய சுதந்திரமான மயில், இந்த காட்டு மயில் போன்றவளே அப்படின்னா. அதாவது புத்துல இருக்கிற பாம்ப சொல்லிட்டு காட்டுல இருக்கிற மயில ஏன் சொல்றா அப்படின்னா, ஆண்டாளானவள் ஒரு பெரிய ஃபெமினிஸ்ட், பெண் உரிமை பேசுறவோ அவ. இன்னைக்கு பெண் உரிமை பேசுறவா எல்லாரும் ஆண்டாள் கிட்ட மண்டியிடணும். ஏன்னா புத்துல இருக்கிற பாம்பு மாதிரி கற்பு விஷயத்துல கட்டுப்பட்டவளா இரு, ஆனா பொதுவில நீ சுதந்திரமானவோ. அதனாலதான் புனமயில், காட்டுல இருக்கக்கூடிய மயிலானது எப்படி அதை நம்ம அடக்கிட்டு வந்து வீட்டுல வந்து டான்ஸ் ஆடுன்னா ஆடாதோ, நம்ம சொல்லுமே மயிலை மயிலை இறக போடுன்னா போடாது. ஏன்னா அதை வந்து கட்டுப்படுத்தினா அதுக்கு சந்தோஷமா இருக்க முடியாது. ஆனா இந்த பெண் எப்படி இருக்கா, ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படிங்கறதையும் ஆண்டாள் சொல்லித்தரா. நீ அந்த புத்துக்குள்ள இருக்கக்கூடிய பாம்பு மாதிரியும் இருக்கணும், உன்னோட கற்பை காப்பாத்திக்கும் போது. ஆனா பொதுவில நீ புனமையில் சுதந்திரமானவள், காட்டுல இருக்கக்கூடிய மயில் மாதிரி பயமின்றி இருக்கக்கூடியவள் அப்படின்னு இவ்வளவு விஷயம். புனமையில சொன்னது கூந்தலுக்காக சொன்னா, தோகை மாதிரி விரிந்த கூந்தலுக்காக சொன்னான்னு அழகுக்கு ஒப்பிடுறது இல்ல. ஆண்டாள் ஒரு பெரிய ஃபெமினிஸ்ட், பெண் உரிமை பேசுறவோ. இன்னைக்கும் நாச்சியார் கோவில் போனோம்னா நமக்கு அது தெரியும். ஆக புனமையிலேன்னு அவ சொன்னது எதுக்காக அப்படின்னா, அந்த பெண்மயில், அந்த காட்டுல இருக்கக்கூடிய மயிலானது எப்படி சுதந்திரமா இருக்குமோ, பயம் இல்லாம இருக்குமோ, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்ணேன்னு இந்த பெண்ணை எழுப்புற. போதராய் அப்படின்னா இங்க வா அப்படின்னு, போதராய்னா இந்த இடத்துக்கு வா. மயில்னு சொன்னதுனால மயிலுக்கு அந்த நடைன்றது ரொம்ப அழகு, அது ரசிக்க கூடியது. அதனால இந்த பொண்ண சொல்ற, ஒரு மயில் நடக்கிறத நினைச்சு பாருங்கோ, அதோட கழுத்து அப்படி நிமிந்து அப்படி நேர, அதோட நடையே அவ்வளவு அழகா இருக்கும், நிதானிச்சு ஆனா கம்பீரமா எடுத்து வைக்கும். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வைன்றதுக்கெல்லாம் ஒரே வார்த்தையில புனமயிலே அப்படி அவ்வளவு அழகா கொடுத்துட்டு ஆண்டாள். புனமயிலே போதராய், இந்த இடத்துக்கு வா அப்படின்னு. சிங்கம் கூட தானே அப்படி நடக்கும், ஏன் மயில சொன்னா அப்படின்னா, பெண் அப்படின்னு சொன்னாலே அவளுக்கு ஒரு நளினம் உண்டு, ஒரு அழகு உண்டு. அதனால அத மயிலோட ஒப்பிட்டு புனமயிலே போதராய் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டான். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து பேர்பாட அப்படின்னா, நாங்க எல்லாரும் உன்னோட உங்க ஆத்து வாசல்ல நிக்கல, உங்க ஆத்து முற்றத்துல நிக்கறோம் அப்படின்னா. இதுக்கு கிருஷ்ணாவதாரத்துல ஒரு ஒரு விஷயம் உண்டு. என்னன்னா, சுற்றும் குழல் தாழ சுரிகை அணைந்து மற்றும் பல மாமணி பொன் கொடனிந்து முற்றம் புகுந்து முறுவல் செய்து நின்றீர் எற்றுக்கு இதுவென் இதுவென் இதுவென்னோ அப்படின்னு ஆழ்வார் சாய்ச்சர். அதாவது கிருஷ்ணன் வந்து, நான் உன்னை வந்து பாக்குறேன்னு ஒரு பொண்ணு கிட்ட சொன்னாரான், ஆனா வந்து பார்க்கவே இல்லையா, அதனால அவளுக்கு கோபமா கிளம்பி ஆத்துக்கு வந்துட்டா. ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா கிருஷ்ணர் வரார், லேட்டா வரார். வந்துட்டும் அவளோட முற்றத்துல நின்று பாக்குறாராம், பார்த்து சிரிக்கிறாராம். எப்படி வந்தார் அப்படின்னா, சுற்றும் குழல் தாழ அந்த அல அலையா இருக்கக்கூடிய அந்த கேசத்தோட சுரிகை, சுரிகைன்றது வந்து ஒரு சின்ன கத்தி, அந்த இவா எல்லாமே ஆயர்கள் எல்லாமே வச்சுருப்பா, இடுப்போட வச்சுருப்பா ஒரு சின்ன கை கத்தி மாதிரி, அதெல்லாம் வச்சுன்னு மற்றும் பல மாமணி பொன் மீதி நிறைய நகையெல்லாம் போட்டு முற்றம் புகுந்து முறுவல் செய்து இவளை பார்த்து சிரிக்கிறாராம். சரி, பதிலுக்கு அவ சிரிச்சா நம்ம உள்ள போவோம், கோச்சிண்டு திட்டினானா இப்படியே வெளில போயிடுவோம். முற்றத்துல நிக்கிற இப்போ இவெல்லாம் முற்றம் புகுந்து நின் பேர்பாட அப்படின்னு ஏன் சொன்னான்னா, நின் முற்றம் புகுந்து பேர்பாடன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இத சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு அது ஞாபகம் வரும், அதனால அவ ஓடி வந்துடுவோ அப்படின்னு முற்றம் புகுந்து அப்படின்னா. முகில்வண்ணன் அப்படின்ற பதம் எவ்வளவு அழகான பதம் நிஜமாவே. ஏன்னா நீர் நிரம்பிய ஒரு கருமையா இருக்கக்கூடியதுதான் நம்ம வந்து முகில், மழையை கொடுக்கக்கூடியத முகில்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி கருணையை மிகுந்த பெருமாள், கருப்பா இருக்கக்கூடிய பெருமாள். ஆனா இந்த முகில் எப்ப மழைய பொழியும்னா, மின்னல் வந்த உடனேதான் பொழியும். அந்த மாதிரி தாயார்ன்ற மின்னல் பளிச்சுன்னு ஒரு நிமிஷம் பார்வைப்பட்ட உடனே பெருமாள்ன்றவர் கருணையா அப்படியே நம்ம பேர்ல மழையா பொழிஞ்சுடுவார்னு இத்தனை தாத்பரியம் அந்த முகில்வண்ணன்ற வார்த்தைக்குள்ள இருக்கு. ஆக இந்த முகில்வண்ணன் பேர் பாட பெருமாளை பத்தி நாங்க பாடுறோம். சிற்றாதே பேசாதே அப்படின்ற, நீ இப்படி நாங்க பெருமாள் பேரை சொன்ன உடனே நீ அப்படியே ஓடி வர வேண்டாமா, ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடின்னு நீ கரைய வேண்டாமா, இப்படி ஆடாம அசையாம பேசாம இருக்கியே செல்வ பெண்டாட்டினி அப்படின்னா. அந்த கிருஷ்ணனுக்கே அப்படின்னு இருக்கிறவோ, செல்வம் அப்படின்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், கைங்கரியத்தை சொல்றதுதான் செல்வம். கிருஷ்ண கைங்கரியமே தன்னோட பேருன்னு இருக்கக்கூடியவளாச்சே நீனு, அப்பேற்பட்ட கிருஷ்ணனுக்கு நீ பெண்டாட்டியானவள், அதாவது அவனையே நினைச்சு அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பான்னு பிடிவாதத்துல இருக்கிறவோ நீ இல்லையா, எற்றுக்குறங்கும் பொருள். இவ்ளோ சொல்றேன், ஆனா நீ இப்படியும் உறங்கின் இருக்க, இன்னும் தூங்குற, நீனு பதில் சொல்லாம எழுந்தோம் வராம. எங்களை நாங்க என்ன பண்ணணும்னா எங்களுக்கு தெரியல, உங்காத்து முற்றத்துல இருக்கும், இந்த பாகவதர்களோட கூட்டத்துல வந்து சேரணும்னு தெரியாம கிருஷ்ணனை தனியா அனுபவிக்கணும்னு நினைக்கிறியா? கிருஷ்ணனை தனியா அனுபவிக்கிறதுன்றது கைவல்யத்துக்கு சமம், அது மோக்ஷத்துக்கு சமம் கிடையாது. பாகவதர்களோட சேர்ந்து அனுபவிச்சாதானே அது மோக்ஷத்துக்கான பலன். அது நீ ஏன் இந்த மாதிரி பதிலும் சொல்லாம எழுந்தும் வராம இருக்க அப்படின்னு அந்த பெண்ணை பார்த்து கேக்குற பாசுரமா இத நமக்கு கொடுத்திருக்கா. இதோட சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோம்னா, கற்று அப்படின்னா சம்பிரதாயத்தின்படி கற்க வேண்டிய அனைத்தையும் கற்று, எல்லாத்தையுமே கத்துன்ட்டு. கரவை அந்த கன்றுக்கு இறங்கும் அந்த பசு மாதிரி இருக்கக்கூடிய நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள், நம்மளுடைய ஆச்சாரியர்கள் தான் அந்த கற்றுக்கறவை எல்லாத்தையும் கத்துண்டு அந்த கறவை மாடு மாதிரி நமக்கு எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கறான். அவகிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணணும், பல கறந்து பகுபிய ஸ்ரோதவியம் பகுதா ஸ்ரோதவியம்னு வா, பல பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், பலகாலம் கேட்டு தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், நிறைய பேர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும், நிறைய தடவை கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த பல பேர்கிட்ட கேட்டு அப்படின்னா யார் யார்கிட்டனாலும் நம்ம கேட்டக்கூடாது. இந்த குரு பரம்பரையில வந்தவா, அதாவது பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம், ராமானுஜர் இது, நம் சுவாமி இது, உத்தமூர் சுவாமி இது, ஆண்டவன் இது, அழகிய சிங்கர் இது, இந்த மாதிரி அந்த குரு பரம்பரையில வந்தவா அவா கிட்ட பல தடவை கேட்டு தெரிஞ்சுண்டு செற்றார் திரளழிய, செற்றார் திரளழியனா இந்த பாஹ்யர்கள், அதாவது வேதத்தை ஒத்துக்காதவா, குத்ருஷ்டிகள், வேதத்துக்கு வேற மாதிரி அர்த்தம் பண்றவா, இந்த மாதிரி எல்லாம் இருக்கா இல்லையா, இவாள்லாம் தான் செற்றார். இவாளோட கர்வமானது அழியத்துக்கு சென்று செரு செய்யும் அவளோட இடத்துக்கே போய் அவளோட தவற சுட்டி காமிச்சு இது நீங்க சொல்றது தப்பு, இந்த மாதிரி சொல்லக்கூடாது, இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்றதுக்கு தகுதி இருக்கக்கூடியவா. ஆனா அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட போய் நம்மளா வீணா போய் வம்புக்கு போவோமா, இந்த மாதிரி போய் நீ சொல்றது தப்பு அப்படின்லாம் நம்ம எல்லாம் பண்ணுவோமா அப்படின்றதுக்காக தான் குற்றம் ஒன்றில்லாத கோவலர். அது மாதிரி வீணா இவாளா போய் அவர்கிட்ட போய் சண்டை போட மாட்டா. நமக்கே தெரியும் நம் சுவாமியோட இதுல விபவத்துல நிறைய பேர் வந்து தப்பு தப்பா வாதம் பண்ணான், ஆனா அது எதுக்குமே வந்து சுவாமி தானா போய் தன்னோட பெருமையை தெரிஞ்சுக்கிறதுக்கா நீங்க சொல்றது தப்புன்னு சொல்லல. ஆனா ஒரு வாதம்னு வரும்போது அவளோட இருந்து போர் புரிஞ்சார், தானா போய் ஒத்தர கூட அவர் வாதத்துக்கு கூட்டதா நமக்கு அவரோட சரித்திரத்துல நம்ம பார்க்கவே முடியாது. ஆக குற்றம் ஒன்றில்லாத கோவலர். ஆனா ஏன் இவ அந்த மாதிரி சொல்லணும், அவ ஏதோ சொல்லிட்டு போறான்னு வாய முடின்னு போக வேண்டியது தானே, ஏன் ஆனா இவ பதிலுக்கு பதில் சொல்லின்னு இருக்கா அப்படின்னா, இவ வீணா வம்புக்கு போமாட்டா. ஆனா அதே சமயம் தப்பா ஒத்தர் ஒரு வேதத்துக்கான அர்த்தத்தையோ ஒரு விஷயத்துக்கான அர்த்தத்தையோ தப்பா புரிஞ்சுட்டு தப்பா சொன்னா அப்ப என்ன ஆகும், இது கேக்குறவாளுக்கும் அது அப்படியேதான் மனசுல பதியும், அப்படி மனசுல பதிஞ்சதுன்னா அவளும் விஷயங்களை தப்பா கிரகிச்சுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இவாள் எல்லாம் பார்த்தா கிருஷ்ணனுக்கு கோபம் வரும். ஏன்னா பகவத்கீதையில கிருஷ்ணனே சொல்லியிருக்காரு, மூடர்கள்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு, ஆசுரின் யோனின் யோனிமா பண்ணா மூடா ஜென்மனி ஜென்மனி அப்படின்னு இருக்காரு. ஆக இந்த ஒண்ணுமே தெரியாத ஜனங்கள் தப்பு தப்பா சொல்றவாளோட விஷயங்களை கேட்டுட்டு எல்லாத்தையும் தப்பா கிரகிச்சுக்க போறாளேங்கிறதுக்காக போய் இவா வாதம் புரியறான். ஆக இவா பேர்ல குற்றமே கிடையாது. அப்பேற்பட்ட நம் ஆச்சாரிய பெருமக்கள் கோவலர், கோ அப்படின்னா வாக்கு, அதனாலதான் நம்ம இவளை வந்து கோதான்னு சொல்றோம், கோ அப்படின்னா வாக்குன்னு ஒரு அர்த்தம், வேதம்னு ஒரு அர்த்தம், வேதத்தை அதை அங்கங்களோடு தெரிஞ்சின்றவாதான் கோவலர். வேதம் அதுக்கு நிறைய அங்கங்கள் உண்டு இல்லையா, அது எல்லாத்தையும் தெரிஞ்சின்றவா கோவலர். குற்றம் ஒன்றில்லாத கோவலர் அவளோட பொற்கொடி அப்படின்னா அவளோட சிஷ்ய வர்க்கங்கள், அதாவது பொற்கொடி இந்த ஜீவாத்மாவை சொல்றா. அப்பேற்பட்ட ஆச்சாரியனை பற்றி கொண்டு சுற்றி கொண்டு வளரக்கூடிய இந்த ஜீவாத்மா, அந்த சிஷ்யனா இருக்கக்கூடிய இந்த எந்த ஜீவாத்மாவை இப்ப எழுப்புறாளோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜீவன்களை சொல்றது பொற்கொடி. புற்றரவு அப்படின்னு சொன்னதுனால ஒரு புத்துல இருக்கிற பாம்பு மாதிரி அடக்கமா இருக்கா, தேவைன்னா மட்டும்தான் சண்டைன்னா மட்டும்தான் அந்த புத்துல இருந்து அந்த பாம்பு வெளில வரும், மத்த நேரத்துல எல்லாம் அது மாட்டுக்கு உள்ள புத்துல இருக்கும். அந்த மாதிரி இவெல்லாம் அடக்கமானவா. புனமயில் அப்படின்னா பெருமாளை அனுபவிக்க நேரிடும் போது அந்த புனமயில் மாதிரி காட்டுல இருக்கக்கூடிய மயில் மாதிரி சந்தோஷத்துல ஆடக்கூடியவா யாரு, இந்த மாதிரி ஜீவாத்மாக்கள். பொற்கொடியா அந்த ஆச்சாரியனையே சுத்தி இருக்கக்கூடிய சிஷ்ய வர்க்கத்தை சேர்ந்த ஜீவாத்மாக்கள். அவ கிட்ட சொல்றா, நீ முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட, இப்பேற்பட்ட இந்த ஜீவாத்மாவான நீ உன்னோட இடத்துல வந்து நாங்க பெருமாள் பேரை பாடுறோம், சிற்றாதே பேசாதே, அடக்கத்தினாலையும் அகங்காரம் இல்லாததுனாலையும் நீ வாய மூடிட்டு இருக்க, நீ ஒண்ணுமே பேச மாட்டேன்ற செல்வ பெண்டாட்டினி, பெருமாளுக்கு உற்ற ஜீவாத்மா நீனு. ஏன்னா ஒரு ஆச்சாரியன் முகேன எல்லாத்தையும் கத்துன்னு இருக்க, அந்த பெருமாள் எப்படி எதிர்பார்ப்பாரோ அதே மாதிரி நீ இருக்கிறதுனால பெருமாளுக்கு மிகுந்த ஒரு பிரியமான பெண்டாட்டினி, அந்த செல்வ பெண்டாட்டினி எற்று குரங்கும் பொருள். ஏன் இன்னும் தூங்கிண்டே இருக்க? நாங்கெல்லாம் ஏதோ சொல்றோம், நாங்க சொல்றது ரைட்டா தப்பான்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு இதுதான் குணம், இது தோஷம், இப்படி சொல்லலாம் இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற நீ அப்பெயர்பட்ட ஜீவாத்மாவே, நீ தூங்கலாமா? ஆக இந்த பாசுரத்தின் மூலமா நன்ன விஷயங்களை தெரிஞ்சுண்டும் கொஞ்சம் தூக்கத்துல இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை தட்டி எழுப்புறா ஆண்டாள் நாச்சியார். ஆக இந்த பாசுரம் மூலமா நம்ம எல்லாத்தையும் எப்படி கத்துக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லி கொடுத்துட்டோம். அந்த மாதிரி நீ கத்துண்டு, ஆனா நீ வாய மூடிண்டு இருக்கக்கூடாது, நாலு பேருக்கு சொல்ல வேண்டாமா, நீ எழுந்திருந்து பெருமாள் அனுபவிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்ற பாசுரமா இதை சொல்லி தலை கட்டுகிறாளடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.